புகழுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பது சென்ற பாடலில் சொல்லப்பட்டிருந்தது. இதுவும் அதனுடைய தொடர்ச்சியாக வருவதுதான். பரதனுடைய தோற்றத்தை பார்த்ததும் குகனுடைய மனம் மாறிவிடுகிறது. கோபமிக்கவனாக இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன் என்று மிகவும் ஆவேசமாக வந்தவன், ராமனுக்கு எதிராக இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ற முன்முடிவுடன், தவறான முடிவுடன் வந்தவன், பரதனுடைய தோற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் உண்மையை உணர்ந்து விடுகிறான். சிலர் தவறான முடிவு எடுப்பார்கள். அந்த தவறான முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அதிலேயே உறுதியாக இருப்பார்கள். தாங்கள் செய்தது தவறு என்று உணரக்கூடிய அந்த கூரிய புத்தி அவர்களிடம் இருப்பதில்லை. தாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் என்று தவறான கொள்கையிலேயே உறுதியாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கூரிய சிந்தனை உடையவர்கள் தாங்கள் செய்த தவறை உடனடியாக திருத்திக் கொள்வார்கள். இங்கு குகனுடைய நிலையை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். முதலில் உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுக்கிறான். அந்த பெருங்கூட்டத்தை, பரதனுடன் வந்திருக்கின்ற அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று தப்பபிப்பிராயம் கொண்ட அவன், பரதனை பார்த்தவுடன் உண்மை உணர்ந்தவனாக அந்த முடிவை மாற்றிக்கொள்கிறான். அதுதான் சென்ற பாடலில் விற்கையினின்று இடைவீழ விம்முற்று நிற்கின்றான் என்று கம்பர் சொன்னார். அந்த தவறான முடிவு அவன் மனதில் இருந்து விலகியவுடன் அவன் கையில் இருந்து வில்லும் விலகி போய்விடுகிறது, தானாக விழுந்து விடுகிறது. அவன் வில்லை வளைத்து போருக்கு ஆயத்தமானவனாக நின்றான். அவர்களை என்ன செய்கிறேன் பார் என்று சபதம் உரைத்தவனாக அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான். இப்போது அவன் கையில் இருந்து வில் கீழே விழுந்து விட்டது, தானாக விழுந்து விட்டது. தவறான முடிவு எடுத்தோம் என்று அவன் உணர்ந்தவுடன் அவனுடைய தன்மை முழுக்க மாறிவிடுகிறது. அப்படி மாற்றத்திற்குள்ளான குகன் தனக்குள்ளேயே சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? தனக்குள்ளாகவே சிந்திக்கிறான். அவன் என்ன சொல் தனக்குள்ளாக பேசிக்கொண்டான் என்பதை சொல்லக்கூடிய பாடல்தான் இது. நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். பரதனை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவனை குறித்து தனக்குள் சிந்திக்கிறான், இவனை குறித்து நாம் தவறாக நினைத்து விட்டோமே, இவன் எப்படி இருக்கிறான்? இந்த நம்பி, இந்த பரத நம்பி, என் நாயகனை ஒக்கின்றான், என் தலைவனாகிய ராமனை போன்றல்லவா இருக்கிறான் என்று சொல்கிறான். அவனுக்கு பரதனை பார்ப்பது ராமனை பார்ப்பது போலவே இருக்கிறது. பரதனும் ராமனும் நிற ஒற்றுமை உடையவர்கள், உருவத்திலும் ஒற்றுமை உடையவர்கள். அதைப்போல இலக்குவனும் சத்ருக்கனும் நிற ஒற்றுமை உடையவர்கள், உருவத்திலும் ஒற்றுமை உடையவர்கள். இது நாம் கதைப்போக்கில் புரிந்து கொள்கிறோம். கம்பர் ஆங்காங்கே குறித்து காட்டுகின்ற விவரங்களிலிருந்து இவர்களுக்கிடையே அந்த ஒற்றுமை இருந்தது என்பதை நாம் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. குகன் பரதனை பார்த்துவிட்டு, பரதன், இந்த பரதன், இந்த நம்பி, என் நாயகனை ஒக்கின்றான், என் தலைவனாகிய ராமனை நிகர்த்திருக்கின்றான். ராமனுக்கு சமானமாக இருக்கின்றான் என்று தனக்குள்ளாக சொல்லுகிறான். அடுத்து மேலும் சொல்லுகிறான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். இந்த பரதனுக்கு பக்கத்தில் ஒருவன் இருக்கிறானே, அவன் ராமனின் தம்பியாகிய அந்த இலக்குவனை ஒக்கின்றான். இவன் பார்த்த தம்பி, இவன் ஏற்கனவே பார்த்த தம்பி, இதுவும் ஒரு இவனும் ஒரு தம்பி தான், சத்ருக்கன் தான். இங்கு தம்பியையும் ஒக்கின்றான் என்பது இவன் ஏற்கனவே ராமனோடு பார்த்த தம்பி இலக்குவன். அயல் நின்றால் தம்பியையும் ஒக்கின்றான். பக்கத்தில் நிற்கின்ற இன்னொருவன் அந்த இலக்குவனை ஒத்திருக்கின்றான், அந்த ராமனோடு வந்த தம்பியாகி அந்த இலக்குவனை ஒத்திருக்கின்றான். தவ வேடம் தலை நின்றான் இவன், வந்திருக்கக்கூடிய இவன் இந்த பரதன் தவ வேடம் தலை நின்றான். தவ வேடத்தையே பிரதானமாக தரித்திருக்கிறான். தலை நிற்றல் என்றால் ஒன்றை பிரதானமாக கொள்ளுதல், வேறு அலங்காரங்கள் இல்லை. ராஜரீக ஆடை ஆபரணங்கள் எதுவும் அவனுடைய உடலில் இல்லை. தவக்கோலம் பூண்டவனாக நிற்கிறான். தவக்கோலமே பிரதானமாக அவனிடத்து காணப்படுகிறது. தலை நிற்றல், தலை என்றால் முதன்மை என்று பொருள். அதிலிருந்து தான் இந்த தலைமை என்ற சொற்கள் எல்லாம் வருகிறது. தலைமையானவராக இருக்கிறார், தலைமையாளர். தலை என்றால் முதன்மை, தலை நிற்றல் என்றால் முதன்மையாக ஒன்றை கைக்கொள்ளுதல் என்று அர்த்தம். தவ வேடம் தலை நின்றான் என்றால் தவ வேடத்தையே முதன்மையாக தரித்திருக்கிறான். துன்பம் ஒரு முடிவில்லை. அவனை பார்க்கும்போது அவன் முகத்தில் வேறு உணர்ச்சிகள் காணப்படவில்லை. காட்டுக்குள் ராமனை தொலைத்து கட்ட வேண்டும் என்று வந்திருப்பானையானால் அவன் முகத்தில் ஒரு குரூர உணர்ச்சி இருக்கும், பொறாமை உணர்ச்சி இருக்கும், கோப உணர்ச்சி இருக்கும். சதிவேலை செய்யக்கூடியவர்களுடைய முகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து குறிகளும் பரதனுடைய முகத்தில் இருந்திருக்கும். ஆனால் அத்தகைய குறி எதுவுமே குகன் காணவில்லை. துன்பம் துன்பம் துன்பம் மட்டுமே பரதனுடைய முகத்தில் கப்பியிருக்கிறது. சோகம் கப்பியவனாக அவன் காணப்படுகிறான். எனவே அவனை குறித்து குகன் சொல்லும்போது, துன்பம் ஒரு முடிவில்லை. இவனுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தை பார்த்தால் ஒரு முடிவே இல்லை என்பது போல் தெரிகிறது என்று தனக்குள்ளாக எண்ணுகிறான். துன்பம் ஒரு முடிவில்லை. இந்த பரதனுக்கு பரதனுடைய முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு மிகவும் துன்ப உணர்ச்சிக்கு ஆட்பட்டவனாக தெரிகிறது. முடிவில்லாத சோகத்தின் வயப்பட்டவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று குகன் காணுகிறான். அடுத்து அவன் மேலும் சொல்லுகிறான், திசை நோக்கி தொழுகின்றான். அந்த பரதனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது அவன் நின்று கொண்டே இருக்கிறான். பரதன் அவன் கைகள் தானாக தலைக்கு மேல் உயர்ந்திருக்கின்றன. கைகளை கூப்பிய வண்ணமே அவன் நின்று கொண்டு இருக்கிறான். கைகளை எந்த திசை நோக்கி கூப்புகிறான் என்றால், ராமன் எந்த திசைக்கு போனானோ, காட்டுக்குள் எந்த திசையில் போனானோ அந்த திசை நோக்கி அவன் கைகள் கூப்பிக்கொண்டே இருக்கின்றன. தானாக நிகழ்கிறது. அண்ணன் இந்த திசையில் போனான், அண்ணன் இருக்கும் திசை நோக்கி நாம் வணங்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு பரதன் அவ்வாறு கைகளை கூப்பி தொழுது கொண்டு நிற்கவில்லை. இயல்பாகவே அன்பால் உள்ள மரியாதை, அண்ணனுக்கு நிகழ்ந்துவிட்ட அநீதி, இதையெல்லாம் சேர்ந்து இயல்பாகவே அவனை தன் அண்ணன்பால் மிக்க கரிசன உடையவனாக மாற்றி கைகளை கூப்ப செய்துவிட்டன. எனவே அண்ணன் போன திசை நோக்கி அவன் கைகள் இயல்பாகவே உயர்ந்து நிற்கின்றன. சில பக்தர்களையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கோயில் 1 கிலோமீட்டர் தள்ளி அங்கு இருக்கும், இவர்கள் பேருந்தில் வந்து இறங்கி அந்த கோயிலுக்கு நடந்து கோயில் வாசலை அடையும் முன்பு இங்கே கையை கூப்பி விடுவார்கள். அந்த பரவச நிலையில் பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் இருந்தே கை கூப்பியவர்களாக கோயிலை நோக்கி பரவசமாக போவார்கள். அப்படிப்பட்ட பக்தியின் உச்சநிலை உடையவர்களை எல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை அண்ணன்பால், அண்ணன் எங்கோ இருக்கிறான், ஆனால் அண்ணன் இருக்கின்ற திசையை நோக்கி இவன் தொழுகின்றான். கைகளை கூப்பிய வண்ணமாக நின்று கொண்டிருக்கிறான், திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெரும் அடுத்துதான் இங்கு பரதன் வரக்கூடிய முடிவு நிலை இருக்கிறது. பரதனுடைய தோற்றத்தை வரிசையாக பார்த்து வருபவன், அவனுடைய தன்மையை கூர்ந்து நோக்குபவன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறான். தீர்மானமாக அதை உறுதியாக கொண்டு விடுகிறான். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். இதுதான் மிக முக்கிய மைய கோடிட்டு காட்டப்பட வேண்டிய சொற்றொடர்கள். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். என் நாயகனாகிய ராமனுக்கு அடுத்து பிறந்தவர்கள், அவனுக்கு சகோதரனாக வந்து வாய்த்தவர்கள் தவறு செய்வார்களா? இது உலகத்தின் ஒரு பொதுவான இயல்பு. ஒரு குடும்பத்தில் ஒருவர் மிகச் சிறப்பாக இருக்கிறார் என்றால் நல்ல குணமுடையவராக, சகல பண்புகளின் சேர்க்கையாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அதற்கு அடுத்து உள்ளவர்களும் பெரும்பாலும் அவ்வாறு தான் இருப்பார்கள். அது சில விதிவிலக்குகள் இருக்கலாம். சில சமயம் அண்ணனுக்கு எதிராக தம்பி மாறுபாடாக இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் அபூர்வம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் தலைமையாக மூத்தவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய குணநலன்கள் அடுத்து வரக்கூடிய இளையவர்களிடத்திலும் பிரதிபலிக்கும். எனவே இங்கு குகன் அந்த அடிப்படையில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விடுகிறான். எம்பெருமான் பின் பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். என் நாயகனாகிய ராமனுக்கு தம்பியாக பிறந்தவர்கள் தவறு செய்வார்களா? அவ்வளவு உத்தம குணம் வாய்ந்தவன் ராமன், அவன் எந்த தந்தையிடம் இருந்து இந்த உலகிற்கு வந்தானோ அதே தந்தையிடம் இருந்து மற்றவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த பரதனும் வந்திருக்கிறான். இவர்கள் எவ்வாறு தவறு செய்ய முடியும்? எல்லோரும் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் தானே, இவர்கள் எவ்வாறு தவறு செய்ய முடியும்? நாம் தவறாக தீர்மானித்து விட்டோமே, நம் அறியாமல் இருந்த விதம் என்ன என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறான். தன்னுடைய தவறான முடிவுக்கு தன்னைத்தானே கண்டித்து கொள்கிறான். நாம் தான் தவறு செய்து விட்டோம். எம்பெருமான் பின் பிறந்தவர்கள் எவ்வாறு தவறு செய்பவர்களாக இருக்க முடியும் என்று உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தவனாக தனக்குள்ளாக சொல்லிக்கொள்கிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். இங்கு ராமனை குறிக்கும் விதமாக இரண்டு வார்த்தைகள் குகனால் சொல்லப்படுகின்றன. நாயகன், அடுத்து எம்பெருமான் என்ற இரண்டு வார்த்தைகள். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அந்த இடத்தில் நாயகன் என்பது ராமனை குறிக்கிறது. எம்பெருமான் பின்பிறந்தார், அந்த இடத்தில் எம்பெருமான் என்பது ராமனை குறிக்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அயல் நின்றான்ல, அயல் வந்து எதை குறிக்குது ஐயா இங்கே? இது வழக்கத்திலேயே நாம் பயன்படுத்தக்கூடியது தானே. அண்டைய அயலார்கள் எல்லாம் வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அயல் என்றால் பக்கம் என்று பொருள். பக்கம், அயல் நாடு என்று சொல்லுகிறோம் அல்லவா. நமக்கு அயல் நாடு, பக்கத்து நாடு என்று அர்த்தம். சரியா. அயல் என்றால் இங்கு பக்கம். இது சத்ருக்கணனை, இங்கு அது சத்ருக்கணனை. சத்ருக்கணனை குறிக்கிறது. ஆம், சத்ருக்கணனை குறிக்கிறது. அயல் நின்றான், தம்பியையும் ஓக்கின்றான். அந்த பரதனுக்கு பக்கத்தில் நின்றவனாகிய அவன் தம்பியையும் ஊக்கின்றான். அங்கு தம்பி, அந்த தம்பி என்பது இலக்குவனை குறிக்கிறது. குகன் சந்தித்த அந்த இலக்குவனை குறிக்கிறது. அந்த தம்பியை நாம் பார்த்த அந்த தம்பியை ஒத்திருக்கின்றான் இவன். பக்கத்தில் நிற்கின்ற ஒருவன் அந்த இலக்குவனை போன்று இருக்கிறான் என்று குகன் தன் பார்வையால் தீர்மானித்து கொள்கிறான். சரி. அதே போல கடைசி வரியில் பிழைப்புன்றது வந்து எப்படி எடுத்துக்கணும் ஐயா? குற்றம் ஆமாம், அப்படின்னு. அதே தான் பிழை. பிழை என்ற வார்த்தை தான் இறுதியில் விகுதி கூடுதலாக பெற்று பிழைப்பு என்று வந்திருக்கிறது. அப்பிழை என்ற வார்த்தையினுடைய கூடுதல் விகுதி சேர்ந்த வடிவம்தான் பிழைப்பு என்பது. நாம் இப்போது பிழைப்பு என்பதை பொதுவாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த முறையை சொல்வதற்கு இந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். எப்படி பிழைக்கிறார்கள், எப்படி ஜீவனம் நடத்துகிறார்கள் என்பதை குறிப்பதற்கு, ஏதோ கடை வைத்து பிழைக்கிறார்கள் என்று சொல்கிறோம். அந்த உயிர் வாழ்தலை குறிப்பதற்கு பிழைப்பு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். இங்கு குற்றம் தவறு என்ற பொருளில் வருகிறது. இது பிழை தவறு என்ற அந்த அடிச்சொல்லிலிருந்து வருகிறது பிழைப்பு என்பது. அங்கு பிழைத்தல் என்பதிலிருந்து பிழைப்பு என்பது வருகிறது. பிழைத்தல், உயிர் வாழ்தல், அதிலிருந்து பிழைப்பு வருகிறது. ரெண்டுக்கும் எல்லாவற்றுக்கும் அடிச்சொல் வேறு ஒன்றுதான். அந்த பிழைத்தல் என்ற அந்த பிழை என்ற அடிச்சொல் தான், அது வெவ்வேறு பொருள்கள் தந்து நிற்கிறது. இடத்திற்கு தகுந்தபடி வெவ்வேறு பொருள் தருகிறது. இங்கு தவறு என்ற பொருளில் வருகிறது. சரி. தவறு செய்ய மாட்டார்கள். இழைத்தல் என்பது செய்தல் என்ற பொருளில் வருகிறது. இப்போது கூட குற்றம் இழைத்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? தவறு இழைத்து விட்டார், நன்மை இழைத்து விட்டார், எல்லாவற்றுக்கும் சொல்லலாம். இழைத்தல் என்றால் செய்தல். ஐயா, இந்த உழை உழைப்பு பிழை பிழைப்பு அப்படின்னு இந்த இப்புன்றது விகாரம் எதுல, அந்த விகுதி எதுல வருதுயா? அது பல அது இடங்களில் வரும். இப்போது நடிப்பு, நடித்தல் என்பது நடிப்பு என்று வருகிறது அல்லவா? அதே போல பிழைத்தல் என்பது பிழைப்பு என்று வரும். அந்த இப்புங்கிற விகுதி பல இடங்களில், அது ஒரு தொழில் தொழில் தொழில் பெயர் விகுதி. அது தொழில் தொழில் பெயர் விகுதி. அது இலக்கண ரீதியாக அதை சொல்ல வேண்டும் என்றால் தொழில் பெயர் விகுதி. பொதுவாக தல் என்பது தொழில் பெயர் விகுதியாக இப்போது வழக்கத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அதே போல இந்த பூவும் வழக்கத்தில் உள்ள விகுதி தான். படித்தல் என்பது தொழில் பெயர். அதே படிப்பு என்று சொன்னாலும் அதையே தான் குறிக்கிறது. அது விகுதி வித்தியாசம் தான். ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். படிப்பு என்றாலும் படித்தல் என்றாலும் ஒரே பொருள் தான். விகுதி தான் வித்தியாசம். தொழில் பெயர் விகுதி. சரியா. ஐயா, இந்த பாடல் என்ன யாப்பு ஐயா? நான்கு சீர்கள் ஒரு வரியில. இது தரவு கொச்சகம் என்று சொல்லுவார்கள். நான்கு சீர்கள். இது இந்த பாடல், இந்த மாதிரி பாடல்கள் நிறைய வரும். இப்போது வானின்ற மாணிக்க வாசகனின் வாசகத்தை, வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால், நான் கலந்து பாடுங்கால் நற்கற்பம் சாற்றினிலே, தேன் கலந்து திணை கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊங்கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்ற அந்த வள்ளலாருடைய பாடல் இதே அமைப்பில் உள்ள பாடல் தான். இதே யாப்பில் அமைந்த பாடல் தான். இந்த மாதிரி திருவாசகத்தில் எல்லாம் பாடல்கள் பல இருக்கின்றன. இது உணர்ச்சி வயப்படக்கூடிய இடங்களில் இந்த பாட்டு, இந்த அமைப்பு, இந்த யாப்பு அமைப்பு மிக பொருத்தமாக அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உதவும். நம்பியும் என்ன அயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான், தம்பியையும் ஒக்கின்றான் தவவேடம் தலை நின்றான், துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். இது உணர்வுபூர்வமான விஷயங்களை சொல்வதற்கு மிகவும் உதவியாக அமையக்கூடிய ஒரு யாப்பு முறை. உணர்வுபூர்வமான விடயங்கள் மட்டுமல்ல, இன்னும் பல விடயங்களை சொல்வதற்கு இலகுவாக கை கொடுத்து உதவக்கூடிய யாப்பு முறை இது. இந்த யாப்பை இயற்றுவது சரி, மிக இலகுவான ஒன்றுதான். சரிங்க. இன்னொரு மாணிக்கவாசகர் பாட்டாங்க, இன்னொரு பாட்டு என்ன சொன்னீங்க? மாணிக்கவாசகர் பாடலும் நிறைய பாடல்கள் இந்த யாப்பில் வருகின்றன. உதாரணமாக தென்பால் உகந்தாலும் தில்லை சிற்றம்பலவன், பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் கானேடி, பெண்பால் உகந்தினலே உகந்திலனேல் பேதாய் இருநிலத்தார் விண்பால் வீடெய்தி யோகு வீடுவர்கான் விண்பால் யோகைதி வீடுவர்கான் அம்மானாய். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த தரவு கொச்சகங்கிறதுக்குள்ளே வருவது. இந்த மாதிரி பாடல்கள்லாம் நிறைய திருவாசகத்தில் வரும், பார்க்கலாம். சரிங்க, நன்றி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளர்க்கே, கற்றாவின் மனம்போல கசிந்துருக வேண்டுவனே. இதுவும் அந்த திருவாசக பாடல் தான், அந்த இதே யாப்பு அமைப்பினுடைய பாடல் தான். இப்படி நிறைய பாடல்கள் திருவாசகத்தில் உண்டு. சரிங்க, நன்றி. இதுக்கும் கொச்சக கலிப்பாக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இது தரவு கொச்சகம் நான்கு அடியில் இருக்கும். கலிப்பா என்பது அடி வரையறை இல்லாமல் இன்னும் நீண்டு கொண்டே போகும். ஆனால் அடிப்படையில் அந்த கட்டமைப்பு ஒன்று தான், அதற்குள் இருக்கின்ற அந்த சீரமைப்பு ஒன்று தான். அந்த கழிப்பா என்பது நீண்டு கொண்டே போகும். அது வெண்கழிப்பா என்றெல்லாம் அதில் பல பிரிவுகள் உண்டு. கழிவெண்பா, கழிப்பா என்றெல்லாம் அதில் பல பிரிவுகள் உண்டு, நீண்டு கொண்டே போகும். இது நான்கு அடிக்குள் அமைவதனால் இதை தரவு கொச்சகம் என்று சொல்வார்கள். அந்த அடி வரையறையை வைத்து தான் பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றனவே தவிர, அடிப்படை கட்டமைப்பு பலவற்றுக்கும் ஒத்துதான் இருக்கும். சரி. இதை நான்கடி தரவு கொச்சகம் என்று யாப்பு இலக்கண ரீதியாக குறிப்பிடுவார்கள். தரவு கொச்சக கழிப்பா, அந்த கழிப்பாவையும் சேர்த்து குறிப்பிடுவார். நன்றி. அடுத்த பாடல் போகலாம். போகும். இவ்வாறு தீர்மானம் செய்த பிறகு குகன் தான் மாத்திரம் அந்த வடகரைக்கு போகிறான். தென்கரையில் இருந்து பரதம் நின்றிருக்கக்கூடிய வடகரைக்கு படகில் பயணித்து போகிறான், தன் படையினரை எல்லாம் இங்கு நிறுத்திவிட்டு. நான் பார்த்து வருகிறேன், அவர்கள் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து விட்டு வருகிறேன். துர்நோக்கத்துடன் வந்திருந்தால் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் வாருங்கள் என்று தன் படையினருக்கு அறிவுறுத்தி விட்டு அவன் மட்டும் செல்கிறான். பொதுவாக மரியாதை நிமித்தம் பார்க்க செல்பவர்கள் தனியாக செல்வார்கள், பெரும் கூட்டத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு போக மாட்டார்கள். வேண்டுமென்றால் ஒன்றிரண்டு பேர்களை மட்டும், மிகவும் அந்தரங்கமான ஒன்றிரண்டு பேரை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதுவும் பெரியவர்களை சிறியவர்கள் பார்க்க போகும்போது. பெரியவர்கள் சிறியவர்கள் என்று ஒன்றும் கிடையாது, ஆனால் சமூக அந்தஸ்து என்பது அவிதம் மேல் கீழ் என்ற பேத நிலையில் தான் இயங்குகிறது என்பதனால், அந்தஸ்தில் மேம்பட்டவர்களே அந்தஸ்தில் தாழ்ந்தவர்கள் காணப்போகும்போது தனியாகத்தான் போவார்கள். கூட ஒருவரையும் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய வழக்கம் இப்போது வரைக்கும் இல்லை, அவ்வாறு தான் நாம் பார்க்கிறோம். கூட்டமாக போகிறது போவது என்பது அது அவ்வளவு நாகரிகமான செயலாக இப்போது வரைக்கும் இல்லாமல் தான் இருக்கிறது. தனியாகத்தான் போகிறார்கள். மிகவும் வேண்டப்பட்டவர்களை, தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் வேண்டுமென்றால் சேர்த்து கொண்டு போவார்கள், அவ்வாறு தான் போவார்கள். இங்கு குகன் தனித்து போகிறான், இந்த கரைக்கு வருகிறான். அவன் வருகிறான். அதற்கு முன்பாக இங்கு பரதனும் அந்த தென் கரைக்கு வந்து விடுகிறான், அந்த நதிக்கரைக்கு வந்து விடுகிறான். நதியை தாண்டி போக வேண்டும் என்றால் அந்த குகன் தான் ஓடம் கொண்டு வந்து உதவ வேண்டும். எனவே அந்த நதியை தாண்டி போக முடியாமல் அந்த கரையிலேயே வந்து நிற்கிறான் பரதன். பரதன் இங்கு வடகரையிலேயே வந்து நிற்கிறான். தென்கரையிலிருந்து வடகரைக்கு வருகிறான் குகன், வந்து பரதனை சந்திக்கிறான். அந்த சந்திப்பு நிகழ்ந்த அந்த காட்சியை இந்த பாடலில் கம்பர் சொல்லுகிறார். வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் மலரிருந்த அந்தணனும் தலைவணங்கு அவனும் அவன் அடிவிழுந்தான். தந்தையினும் கழிகூறத் தழுவினான் தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான். இந்த பாடலுக்கு உரை எழுதுவதில் உரையாசிரியர்கள் பலரும் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாடலில் யாருடைய பெயரும் குறித்து காட்டப்படவில்லை. குகன் என்றோ பரதன் என்றோ வரவில்லை. அல்லது குகனை குறிப்பதற்கான வேறு பெயர்கள், அவன் வேடன், அவன் காட்டு வாழ்க்கை உடையவன் என்றெல்லாம் சொன்னால் அது குகன்தான் என்று நான் தீர்மானித்து விட முடியும். அந்த மாதிரி மாற்று வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரா என்றால் அதுவும் பயன்படுத்தவில்லை. சரி, பரதனை குறிப்பதற்கு பரதன் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை. மாற்று வார்த்தைகள், தசரத குமாரன், ராம சகோதரன், அல்லது மன்னவன் மைந்தன் என்றெல்லாம் ஏதாவது அந்த மாற்று வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தாலும் நாம் இது பரதனைத்தான் குறிக்கிறது என்று தீர்மானமாக சொல்லிவிட முடியும். அப்படி இரண்டு பேருக்குமே மாற்று வார்த்தைகள் எதையுமே பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய பெயரையும் பயன்படுத்தவில்லை, அவர்களுக்கான அவர்களை குறிக்கக்கூடிய மாற்று சொற்களையும் பயன்படுத்தவில்லை இந்த பாடலில் கம்பர். பொதுவாக சொல்லுகிறார். அப்படி பொதுவாக சொல்லும்போது அது குகனை குறிக்கிறதா பரதனை குறிக்கிறதா என்று உரையாசிரியர்கள் தீர்மானிக்க முடியாமல் அவரவர்கள் தங்களுடைய மனக்கற்பிதத்திற்கு ஏற்ப அல்லது தாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு ஏற்ப இந்த பாடலுக்கு பலவிதமாக பொருள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலினுடைய அடிப்படை செய்தி என்னவென்றால் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்கிறார்கள். குகனும் பரதனை வணங்குகிறான், பரதனும் குகனை வணங்குகிறான். அந்த வணக்கம் எவ்வாறு இருந்தது என்றால் பாதத்தில் விழுந்து வணங்குகிறான். குகன் பரதனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறான். அதற்கு மறுதலை அதற்கு மாற்றாக பரதனும் குகனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறான் என்ற பொருள்படும்படி வாசகங்கள் வருகின்றன. ஆனால் சிலர் பொருள் சொல்லக்கூடிய சில உரையாசிரியர்கள் பரதன் குகனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று சொல்லுவது பொருந்தாது. அவன் ராஜகுமாரன், மன்னர் மரபில் வந்தவன், அவன் ஒரு வேடனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று சொல்லுவது பொருந்தாது என்று கருதி கொண்டு அதற்கேற்ப கொஞ்சம் பொருளையெல்லாம் வளைத்து மாற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு பரதன் குகனுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஏனென்றால் பரதன் குகன்பால் மிகுந்த மரியாதை உடையவனாக மாறிவிட்டான் என்பதை நாம் ஏற்கனவே வந்த பாடலிலேயே பார்த்தோம். என் அண்ணனுக்கு நட்பு என் அண்ணனோடு நட்பு பூண்டவன் என்றால் அவன் நான் வணங்குவதற்குரியவன், அவனும் என் அண்ணனே என்று பரதன் சொன்னதாக நாம் ஒரு பாடலில் ஏற்கனவே பார்த்தோம். என் முன்னே அந்த குகன் என் முன்னவனே, என் சகோதரனே, என் அண்ணனே என்று பரதன் சொன்னதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆக குகன்பால் மிக உயரிய மதிப்பும் நேசமும் உடையவனாக மாறிவிட்ட பரதன் அந்த குகனுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான் என்று பொருள் காண்பதில் தவறில்லை. அது பொருந்தக்கூடியது தான். இங்கு இந்த பேதத்தை எல்லாம் உடைக்கிறார் கம்பர் என்று நான் இந்த பாடலை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சமூகம் எப்போதும் பேதத்தில் தான் இயங்குகிறது. இந்த பேதங்கள் எல்லாம் மறைந்து கொண்டு இருக்கின்றன என்று இவர்கள் ஒரு முறை, இவர்கள் இந்த சமூக நோக்காளர்கள் எல்லாம் ஒரு விதத்தில் பேசிக்கொண்டிருந்தாலும், அதை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும், பேதம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பேதம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லாமல் போகலாம், ஆனால் வேறு வகையாக பேதம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு நிறுவனம் என்றால் நிறுவனத்தில் முதன்மை பிறப்பில் இருப்பவருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கடைநிலை ஊழியருக்கு கண்டிப்பாக கிடைக்காது. பேதம் இருந்து கொண்டு தான் இருக்கும். பேதத்தில் தான் இந்த உலக இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. பேதமற்ற நிலை அடையக்கூடிய நிலை என்பது ஞான நிலை மட்டும்தான். ஒரு ஞானி தான் பேதமற்ற பார்வையுடையவனாக, எல்லோரும் ஆத்மஸ்வரூபம்தான், பேதம் என்பதே இல்லை, இங்கு மேலானவனும் இல்லை கீழானவனும் இல்லை என்ற நிலையை அடையக்கூடியவர்கள் ஞானிகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர, சாமானியர்கள் பேதத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பார்கள். ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னொருவருக்கு அதே அளவு சமமாக கொடுக்க மாட்டார்கள். அது இயல்பிலேயே வந்துவிடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு வேறு மரியாதை தான் இயல்பாக, அப்படித்தான் கொடுக்க முடியும், அப்படித்தான் சமூக கட்டமைப்பு இருக்கிறது. பேதத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. அந்த பேதம் பிறப்பின் அடிப்படையில் இருப்பது என்பது ஒப்புக்கொள்ள முடியாது என்றுதான் பல சிந்தனையாளர்களும் சொல்லி, பேதம் இருக்கும், அதை எல்லாவற்றையும் தவிர்த்து விட முடியாது, ஆனால் பேதம் என்பது ஒருவன் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டான் என்பதனாலேயே அவன் மரியாதைக்குரியவன் அல்ல, அவன் ஒருபோதும் மரியாதைக்குரியவனாக ஆக முடியாது என்று அவனை அப்படியே அமுக்கி வைத்து விடுவதுதான் தவறானது என்று சிந்தனையாளர்கள் எல்லாம் சிந்தித்து அந்த பிறப்பின் அடிப்படையிலான பேதத்தை தகர்க்க முயல்கிறார்கள். பேதத்தில் தான் உலக இயக்கம் நடக்கிறது, வேறுபாடுகளில் தான் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அது பிறப்பின் அடிப்படையில் இருந்துவிடக்கூடாது. ஒருவன் இந்த சமூகத்தில் பிறந்ததினாலேயே அவன் அவ்வாறே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் காலம் முழுக்க என்ற கட்டாயத்திற்கு அவன் ஆளாகக்கூடாது. அவனும் அவன் விரும்பிய இடத்தில் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அவனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த பிறப்பின் அடிப்படையிலான பேதத்தை தகர்ப்பதற்கு சிந்தனையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இது அந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் என்பது வள்ளுவர் காலத்தில் அதை ஒட்டிய சங்க இலக்கிய காலங்களிலெல்லாம் இருந்ததாக நாம் பார்க்க முடியவில்லை. ஒருவன் கீழ்நிலை கடைப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் கற்றவனாக மாறிவிட்டால் அவன் மரியாதைக்குரியவன்தான் என்றுதான் நமது இலக்கியங்களில் பாடல்களையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவனும் அவன்கண் படுமே என்று சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்லுகிறது. நான்கு வகைப்பட்ட குடிகள், வேறுபாடுகளான குடிகளில் உள்ளும் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற குடியில் இருந்து ஒருவன் கற்றவனாக வந்துவிட்டால் மேல்நிலை குடியை சார்ந்தவனும் அந்த கற்றவனுக்கு உட்பட்டு அவனிடமிருந்து கல்வி அறிவை பெற்றுக்கொள்வான் என்று சங்க இலக்கிய பாடல் ஒன்று சொல்கிறது. இன்னும் பின்னாடி வந்த நாலடியார் மிக நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறது. தோணி இயக்குவோன் தொல்லை வர்ணத்து கானில் கடைப்பட்டான் என்று இகழார். அண்ணான் துணையோடன் ஆறு கடந்தற்றே நல் கற்றறிந்த நல்லார் துணையோடு நல்ல குழல் என்று ஒரு பாடல் வரும். ஆற்றை கடப்பதற்கு பரிசல் இயக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமூக கட்டமைப்பு என்ற ரீதியில் பார்க்கும்போது அவர்கள் கடை நிலையில் இருப்பவர்கள் தான். ஆனால் தோணியை கடக்க வேண்டும் என்று, அந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அந்த தோணி இயக்குபவனுடைய பிறப்பை பார்த்துவிட்டு தோணியில் ஏறாமல் திரும்பி போய்விட மாட்டார்கள். ஆற்றை கடக்க வேண்டும் என்ற தேவை வந்துவிட்டது என்பதனால் அவன் இயக்கக்கூடிய தோணியில் ஏறி அக்கறைக்கு போய் சேருவார்கள். அதைப்போல கடைநிலையில் பிறந்த ஒருவன் கற்றறிந்தவனாக இருந்தால் அவனுடைய கல்விக்கு மதிப்பளித்து அவனிடமிருந்து உயர்ந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த உலக மக்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாலடியாருடைய ஒரு பாட்டு சொல்லுகிறது. ஆக பேதம் இருந்தாலும் கற்றவனாக தகுதியுடையவனாக ஒருவன் ஆகிவிட்டான் என்றால் அவன் மரியாதைக்குரியவன்தான் என்றுதான் நமது இலக்கியங்கள் எல்லாம் பேசுகின்றன. இங்கு கம்பரும் அந்த சிந்தனை உடையவராகத்தான் இருக்கிறார். பிறப்பின் அடிப்படையிலான பேதம் தகர்க்கப்பட வேண்டியது என்ற சிந்தனை உடையவராகத்தான் கம்பர் இருக்கிறார். எனவே இங்கு கம்பர் குகனை பரதன் வணங்கினான் என்று காட்டுவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை மாற்றி திரித்து பொருள் காண வேண்டிய தேவையில்லை. குகனை பரதன் வணங்குகிறான். சத்திரிய வம்சத்தில் பிறந்த பரதன் ஒரு வேட்டுவனுடைய காலில் விழுந்து வணங்குகிறான் என்று எடுத்துக்கொள்வதில் என்று கம்பர் பாடியதாக பொருள் கொள்வதில் தவறில்லை. கம்பரும் அந்த பறந்து விரிந்த சிந்தனை உடையவராகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். அந்த தம்முடைய சிந்தனையை இந்த குகப்படலத்தில் மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார். குகனை மிக உயர்ந்த நிலைக்கு உள்ளாக்கி விடுகிறார். ராமன் குகனையும் தன் சகோதரனாக அரவணைத்ததாக காட்டிச் செல்கிறார். இவ்வாறாக கம்பர் தம்முடைய அந்த பறந்து விரிந்த சிந்தனையை தம் பாத்திரங்களின் வாயிலாக மக்கள் மனதில் பதிய வைக்கிறார். இங்கு சொல்கிறார், வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் மலர் இருந்த அந்தணனும் தலைவணங்க அவனும் அவன் அடி வீழ்ந்தான். அந்த வணங்கினான் வரைக்கும் ஒரு சொற்றொடர். வந்தெதிரே தொழுதானை வணங்கினான், இது குகனுடைய செயல். வணங்கினான் என்பது முதலில் வணங்குகிறான் குகன், அது குகனுடைய செயல். வந்தெதிரே தொழுதானை, அந்த தொழுதான் என்பது பரதனை குறிக்கிறது. அந்த பரதன் ஏற்கனவே திசை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறான் என்று சென்ற பாடலில் நாம் பார்த்தோம். அண்ணன் எந்த திசைக்கு போனானோ அந்த திசையை நோக்கி அவன் கைகள் தானாக தலைக்கு மேலாக உயர்ந்து கூப்பிய வண்ணம் இருந்தன என்று நாம் பார்த்தோம். அண்ணன் போன திசையை நோக்கியே அவன் கைகள் கூப்பிய வண்ணம் நின்று கொண்டு இருக்கின்றன. அவ்வாறு அவன் தொழுது கொண்டு இருக்கிறான். அவ்வாறு எதிரே நோக்கி தொழுது கொண்டு இருப்பவனை இங்கு வந்த அவன் எதிரே வந்த அந்த குகன் வணங்கினான். பரதன் தன் எதிரே நடப்பதையெல்லாம் காணாமல் ஒரு பித்து நிலையில் இருக்கிறான். அண்ணன் போன திசையையே பார்த்து கொண்டு இருக்கிறான். அதை நோக்கியே தொழுது கொண்டு நிற்கிறான். குகன் வருகிறான். குகன் வந்ததை இவன் கவனிக்கவில்லை, பரதன் கவனிக்கவில்லை. குகன் வருகிறான், வந்து பாதத்தில் விழுந்து வணங்குகிறான், பரதனை வணங்குகிறான். எனவே பரதனை குறிக்கும் போது வந்து எதிரே தொழுதானை வணங்கினான். வந்து என்பது குகனை குறிக்கிறது. வந்து குகன் இந்த மறுகரைக்கு வந்து எதிரே தொழுதானை வணங்கினான். எதிரே தொழுது கொண்டு இருப்பவனாகிய அந்த பரதனை வணங்கினான். எதிரே யாரை தொழுகிறான் என்றால் பரதன் ராமனை தொழுது கொண்டு இருக்கிறான். ராமன் போன திசையை நோக்கி தொழுது கொண்டு இருக்கிறான். அந்த காட்சியை நாம் சென்ற பாடலிலேயே குகன் சொல்லுவதாக பார்த்தோம். எதிரே தொழுது கொண்டு இருக்கிறான் ராமனை நோக்கி, ராமன் சென்ற திசையை நோக்கி எதிரே தொழுது கொண்டு இருப்பவனாகிய அந்த பரதனை வணங்கினான். முதலில் வந்தவுடன் வணங்கினான். குகன் வணங்குகிறான். குகன் அப்படி பாதத்தில் வீழ்ந்து வணங்கிய உடன்தான் எதிரே ஒருவன் வந்து தன்னை வணங்குகிறான் என்ற உணர்வு பரதனுக்கு வருகிறது. எனவே அவன் வணங்கியதை பார்த்த பரதன் தானும் குகனுடைய பாதத்தை வணங்குகிறான். அது அடுத்த அடியில் கம்பர் சொல்கிறார், மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கு அவனும் அவன் அடி வீழ்ந்தான். மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கு அவனும் அவன் அடி வீழ்ந்தான். மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கு அவன் என்பது பரதனை குறிக்கிறது. தலை வணங்கு அவன் அடி வீழ்ந்தான். அவன் என்பது குகனை குறிக்கிறது. இப்படி அவன் அவன் என்று சொல்லாலேயே சொல்வதனால்தான் இந்த அவன் அவன் என்றெல்லாம் சொல்லுவது எவன் எவன் என்று உரையாசிரியர்கள் வெவ்வேறு பொருள்பட உரை சொல்லுகிறார்கள் இந்த பாடலுக்கு. இது நாம் அந்த பாடலின் இயல்பான ஓட்டத்தின் அடிப்படையிலே நாம் இப்போது பொருள் பார்க்கிறோம். பரதன் குகனை வணங்கவில்லை என்று முன்முடிவு செய்து கொண்டு பொருள் பார்ப்பவர்கள் கொஞ்சம் திரித்து பொருள் சொல்லுகிறார்கள், வலிந்து பொருள் சொல்லுகிறார்கள். நாம் அவ்வாறு பொருள் பார்க்காமல் இயல்பாகவே பொருள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது எளிமையாக பொருள் எளிமையாகவே இந்த பாடல் இருக்கும். மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கும் அவன் என்பது பரதனை குறிக்கக்கூடிய சொற்றொடர். அந்த பரதன் அவன் அடி வீழ்ந்தான், அவனும் அவன் அடி வீழ்ந்தான். அந்த உம்மை இறந்தது தழுவிய எச்ச உம்மையாக வருகிறது. குகன் வந்து ஏற்கனவே பரதனுடைய காலில் விழுந்து வணங்கிவிட்டான். குகன் வணங்கியதனால் அவனும் அவன் அடி வீழ்ந்தான். அந்த குகனும் அந்த பரதனுடைய அடியில் விழுந்து வணங்கினான். இதுதான் கம்பர் சொல்லக்கூடியது. வந்து வந்து அதாவது குகன் வந்து எதிரே தொழுதானை வணங்கினான், பரதனை வணங்கினான். அந்த எதிரே தொழுதான் என்பது பரதனை குறிக்கிறது. அடுத்து அதற்கு அடுத்து மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கு அவன், அதுவும் பரதனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் தான். அந்த அவனும் அந்த பரதனும் அவன் அடி வீழ்ந்தான், அந்த குகனுடைய அடியில் விழுந்து வணங்கினான். பரதனை குறிக்கக்கூடிய சொற்றொடர் இங்கு மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கு அவன். மலர் இருந்த அந்தணனும் தலை வணங்கும். மலர் இருந்த அந்தணன் என்பது பிரமதேவன். பிரமதேவனும் வணங்கக்கூடிய தகுதி வாய்ந்த பரதன். பரதனை சொல்வதற்கு அவன் மிகவும் தகுதியில் உயர்ந்தவன் என்பதை சொல்வதற்கு இவ்வாறு சொல்லுகிறார் கம்பர். பிரமதேவன் கூட வணங்கக்கூடிய உயர் தகுதி படைத்தவன் பரதன் என்று சொல்லுகிறார். பிரமதேவனும் ஏன் பரதனை வணங்குகிறான் என்ற ஒரு கேள்வி வரும். பிரமன் படைப்பு கடவுள், சிருஷ்டி கர்த்தா, உலகத்தை எல்லாம் உண்டாக்கக்கூடியவன் அவன்தான். அப்படிப்பட்ட பிரமதேவன் பரதனை வணங்குகிற அளவுக்கு பரதனுக்கு என்ன சிறப்பு என்ற ஒரு கேள்வி வரும். பரதனை ஏன் இவ்வாறு சுட்டுகிறார் கம்பர் இங்கு என்று பார்க்கும்போது, பரதன் விஷ்ணுவின் அவதாரமாக இந்த மண்ணில் வந்து பிறந்த ராமனுடைய தம்பி. விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து உதித்தவர்தான் பிரமதேவர். இது புராணங்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு விதத்தில் விஷ்ணுவுக்கு தகப்பன் என்ற நிலையில் இருக்கிறார் விஷ்ணு. ஆக அந்த விஷ்ணுவின் அவதாரம் தான் ராம அவதாரம். அந்த ராமனுக்கு தம்பி தான் இந்த பரதன். எனவே தன் தந்தையாகிய விஷ்ணுவின் அவதாரமாக வந்து பிறந்த ராமனுக்கு தம்பியாகிய பரதனை அந்த பிரமதேவன் வணங்குவார். அது அப்படித்தான் இருக்க முடியும். விஷ்ணுவைத்தான் தன்னுடைய தந்தையாகவும் தன்னுடைய நாயகனாகவும் கொண்டிருப்பவர் பிரமதேவன் அந்த விஷ்ணுவின் கட்டளைப்படியே உலக படைப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் என்று வைஷ்ணவ புராணங்கள் எல்லாம் சொல்லும். அந்த விஷ்ணு இங்கு ராமனாக வந்து பிறந்திருக்கிறார். அந்த ராமனுக்கு தம்பி இந்த பரதன். எனவே பரதனை இந்த பிரமதேவன் வணங்குவார். அந்த பரதன் அந்த பிரமதேவனும் வணங்கக்கூடிய நிலைக்கு உரியவனாக உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்று கம்பன் இங்கு அவனுக்கு அந்த சிறப்பு சேர்த்து சொல்லுகிறார். மலர் இருந்த அந்தணனும் தலைவணங்கும் அவன். மலர் இருந்த அந்தணன் என்பது பிரமதேவனை சுட்டுகிறது. பிரமதேவன் தாமரையில் இருப்பதாகவும் தாமரையில் தான் அவனுடைய பீடம் அமைந்திருப்பதாகவும் தாமரையில் இருந்து கொண்டு அவன் உலகத்தை படைக்கிறான் என்றும் சொல்வார்கள். தாமரை என்பது விஷ்ணுவின் உந்தி சுழியில் தோன்றிய தாமரை, உந்தி கமலம், பங்கையத்தில் தோன்றியவன் என்பதனால் அவனுக்கு பங்கையத்தோன் என்றெல்லாம் பெயர் உண்டு. அவனை மலரோன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். மலரோன், பங்கையத்தோன், தாமரையோன் என்றெல்லாம் பிரமதேவனை சொல்லுவார்கள். பிரமதேவனை சொல்லும் போதெல்லாம் அந்த தாமரை பூவை பெரும்பாலும் இணைத்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய மரபு உண்டு. அவன் தாமரையில் வீற்றிருக்கிறான். விஷ்ணுவின் நாபிக் கவலத்தில் தோன்றிய தாமரையில் அந்த பிரமன் வீற்றிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். எனவே இங்கு மலர் இருந்த அந்தணன் என்பது பிரமதேவனை குறிக்கிறது. அந்தணன் என்றால் பிராமணன் என்று பொருள். வேதங்களையெல்லாம் நிர்வகிப்பவன் அந்த பிரமதேவன் தான். எனவே அவன் இந்த வேதியர்களுக்கெல்லாம் முன்னவன். அவனே தலைமை வேதியன், தலைமையை முதன்மை பிராமணன் அவன்தான் என்ற அடிப்படையில் அவனை அந்தணன் என்று இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் கம்பர். அந்தணன் என்ற சொல்லே தனியாக சில இடங்களில் பிரமதேவனை குறித்து வரும். மலர் இருந்த அந்தணனும் தலைவணங்கு, தாமரை பூவில் வீற்றிருக்கக்கூடிய பிரமதேவனும், அந்தணனாகிய பிரமதேவனும் தலையால் வணங்கக்கூடிய தகுதி மிக்க அந்த பரதனும் அவன் அடி வீழ்ந்தான். அந்த குகனுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான். தந்தையினும் கலிகூற தழுவினான். தக உடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியினான். அவன் பாதத்தில் விழுந்தவுடன் குகன் மிகவும், குகன் ஏற்கனவே அன்பால் நெகிழக்கூடியவன், அன்பு வயப்பட்டு உணர்ச்சி வயப்பட்டு அப்படியே மெழுகென உருகி போய்விடக்கூடியவன், திட நிலையிலிருந்து சட்டென்று திரவ நிலைக்கு மாறிவிடக்கூடியவன், அப்படிப்பட்ட இயல்புடையவன் குகன். அவன் இப்போது பரதன் தன் காலில் விழுந்தவுடன் எந்த நிலையை அடைந்திருப்பான்? நாம் அதை கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். மரியாதைக்குரியவன் பரதன், மன்னர் மரபில் வந்தவன், மன்னாதி மன்னனின் மகன். அவன் வேடனாகிய தன்னுடைய காலில் விழுந்ததை கண்டவுடன் குகன் எப்படிப்பட்ட பரவச நிலையை அடைந்திருப்பான்? அப்படிப்பட்ட ஒரு பரவச நிலையை அடைந்து தந்தையினும் கலிகூற தழுவினார். மகனை கண்ட ஒரு தந்தையை விடவும் அதிகமான உவகை கொண்டவனாக மாறி அந்த பரதனை தழுவிக்கொள்கிறான். அப்படி எடுத்து தன் பாதத்தில் விழுந்து பணிந்த அந்த பரதனை எடுத்து அப்படியே தழுவிக்கொள்கிறான். தந்தையினும் கலிகூற, ஒரு தந்தை மகனை தழுவும்போது அடையக்கூடிய மகிழ்ச்சியை விடவும் அதிகமான மகிழ்ச்சி மிகுதிப்பட அந்த குகனை பரதன் தழுவிக்கொள்கிறான். தந்தையினும் களி கூற தழுவினான். தக உடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான். தழுவினான், யார் தழுவினான் என்றால் இந்த சீர்த்தியான் தழுவினான். தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான ஆகிய அந்த குகன் அந்த பரதனை தழுவிக்கொண்டான். முதலில் கொஞ்சம் அவனை தொடக்கூடாது, சற்று விலகி நிற்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்திருக்கும் குகனுக்கு. அவன் அரச குடும்பத்தை சார்ந்தவன், அரச குடும்பத்தை பார்க்க போபவர்கள் சற்று விலகியே நிற்பார்கள். பெரிய மனிதர்களை சந்திக்க போபவர்கள் மிக அருகாக போக மாட்டார்கள், கொஞ்சம் தள்ளி நின்றே பேசுவார்கள். முதலில் அவன் அப்படித்தான் தள்ளி தான் நின்றிருப்பான், தள்ளி நின்று தான் வணங்கியிருப்பான். ஆனால் பரதன் குகனுடைய காலில் விழுந்து வணங்கியவுடன் அவன் பரவச நிலையை அடைந்து விட்டான். அதன் பிறகு அந்த பேதங்கள் எல்லாம் அங்கு மறைந்து விடுகின்றன. அந்த பரதனை அப்படியே தழுவிக் கொள்கிறான், தந்தையினும் களி கூற தழுவிக் கொள்கிறான். அங்கு குகனை குறிப்பதற்கு ஒரு நீண்ட சொற்றொடரை பயன்படுத்துகிறார். தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சிறுத்தியான். தகவுடையோர், தகவு என்பது நற்குணம், நற்குணத்தின் சகல திரட்சியான வடிவம்தான் தகவு என்பது. எல்லா நற்குணங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கை தான் தகவு என்று சொல்லலாம். தகவுடையோர் என்றால் சான்றோர் என்று சொல்லலாம். சான்றோர், நல் உத்தமர், உத்தமோத்தமர்கள் என்று சொல்லலாம். சிறந்த சான்றோர்களுடைய சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான். சிறந்த சான்றோர்களுடைய மனத்திலும் தலையிலும் வீற்றிருக்கும் புகழை உடையவனாகிய குகன் அந்த பரதனை தழுவிக்கொண்டான். குகனை இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த உலகம். குகனுடைய சிறப்பை, அவனுடைய தூய அன்பை இன்றளவும் மேடைகளில் பேசுகிறார்கள். ராமாயணம் வாசிப்பவர்களெல்லாம் அந்த குகனை குறித்து மிகவும் சிலாகித்து பேசுகிறார்கள். குகனுடைய அந்த புகழ் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சீர்த்தி என்றால் புகழ் என்று பொருள். இன்றைக்கும் அவன் கொண்டாடப்படுகிறான். எனவே அவனை குறித்து சொல்லும் போது தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான் என்று கம்பர் குறிக்கிறார். அப்படிப்பட்ட சீர்த்தி உடையவனாகிய மிக மிகச் சிறந்த சான்றோர்களுடைய மரியாதைக்குரியவனாக இருக்கக்கூடிய, சான்றோர்களால் புகழப்படக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த குகன் ஒரு தந்தையை விடவும் அதிக மகிழ்ச்சி வாய்ந்தவனாக பரதனை தழுவிக்கொண்டான் என்று சொல்லுகிறார் கம்பர். இங்கு தந்தையினும் களிகூற என்ற சொற்றொடரை புகன் தந்தையை விடவும், ஒரு தந்தை மகனை பார்க்கும்போது அடையக்கூடிய மகிழ்ச்சியை விடவும் அதிக மகிழ்ச்சி அடைய குகன் தழுவினான். அந்த தந்தையினும் மகிழ்ச்சி குகனுக்கு கிடைத்ததாகவும் சொல்லலாம். பரதனுக்கு கிடைத்ததாகவும் சொல்லலாம். ஒரு தந்தை தன் தந்தை தழுவும் போது பரதனுக்கு எந்த அளவு மகிழ்ச்சி வருமோ, எந்த அளவு களிப்பு வருமோ, அதைவிடவும் களிப்பு வரும், அதிக களிப்பு வரும்படி, அதிக களிப்பு வரும்படி குகன் தழுவினான் என்றும் சொல்லலாம். அந்த களிப்பு குகனுக்கு வந்ததாகவும் பொருள் எடுத்துக்கொள்ள இங்கு இடம் இருக்கிறது, பரதனுக்கு வந்ததாகவும் எடுத்துக்கொள்ள இடம் இருக்கிறது. அப்படி சொற்றொடரை பொதுமையாக அமைத்திருக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். வந்ததிலே தொழுதானை வணங்கினான் மலரிருந்த அந்தணனும் தலைவணங்கும் அவனும் அவன் அடிவிழ்ந்தான். தந்தையினும் களிகூறத் தழுவினான் தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் சீர்த்தியான். சென்னி என்பது தலை என்ற பொருளில் வருகிறது. தகவுடையவர்கள் அந்த குகனை தங்கள் மனத்திலும் தலையிலும் வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த அளவிற்கு அவன் புகழ் வாய்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட குகன் தன் அடியில் விழுந்து வணங்கிய பரதனை தழுவிக்கொண்டான் என்று இந்த பாடல் சொல்கிறது. பரதனை முதலில் குகன் அடியில் விழுந்து வணங்குகிறான், குகனுடைய அடியில் பரதன் விழுந்து வணங்குகிறான், தன் அடியில் விழுந்து வணங்கிய அந்த பரதனை குகன் எடுத்து தழுவிக்கொள்கிறான். அப்படி தழுவிக்கொள்ளும்போது குகனுக்கு ஒரு மகனை தழுவும்போது தந்தை அடையக்கூடிய மகிழ்ச்சியை விடவும் அதிக மகிழ்ச்சி வந்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பரதனுக்கு தன் தந்தை தன்னை தழுவும்போது வரக்கூடிய மகிழ்ச்சியை காட்டிலும் அதிக மகிழ்ச்சி வந்தது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்விதமாக சொற்றொடர்கள் அமையும் விதமாக இந்த பாடலை யாத்திருக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் மூலம் கம்பர் குகனை கிட்டத்தட்ட பிரம்ம தேவனையுடைய பெரியவன் போல காட்டி காட்டியிருக்கிறார். இந்த பாடலில் கம்பர் கிட்டத்தட்ட குகனை பிரம்ம தேவனுக்கு நிகர, குகனை பிரம்மதேவனுக்கு அதாவது நிகராக. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது பரதன் பிரம்ம தேவனுக்கு வணங்கத்தக்கவன், அந்த பரதன் அதேதான் அதேதான். அந்த பரதனே ஆமா குகன் காலில் விழுவதனால் இவன் ஆமா ஆமா பிரம்மனுக்கு. அதே, அதாவது பிரம்மனை விடவும் உயர்ந்தவன் என்பதை என்ற விதத்தில் சொல்லிவிடுகிறார். அந்த அளவு பிரம்மனே வணங்கக்கூடிய அளவிற்கு பரதன் உயர்ந்தவன், அந்த பரதனே வந்து குகனுடைய பாதத்தில் விழுகிறான் என்று சொல்லும்போது குகனுடைய நிலை எந்த அளவு உயர்ந்து விடுகிறது பாருங்கள். அதுதான், அது அந்த அளவிற்கு உயர்ந்து. அதாவது நாம் சொல்கிறோம் அல்லவா, முதலமைச்சர், அதாவது முதலமைச்சரே வணங்கக்கூடியவர் பிரதமர், பிரதமரையே வணங்கக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் உயர்ந்தவர், அந்த அளவிற்கு உயர்ந்தவராக குகன் மாறிவிடுகிறார் இங்கு. அதான் ஐயா, சீர்த்தியான், சீர்த்தின்றது கீர்த்தின்னு கூட எடுத்துக்கலாமா ஐயா? இங்கன்னா கீர்த்தி சீர்த்தி, கீர்த்தி என்று சொல்லும்போது இரண்டுக்கும் ஒரே பொருள் தான். ஆனால் கீர்த்தி என்று சொல்லும்போது அது வடசொல், சீர்த்தி என்று சொல்லும்போது அது தூய தமிழ் சொல். அதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்க. சீர்த்தி என்பது எல்லாவற்றையும் சேர்த்து குறிக்கும், வெறும் புகழை மட்டும் குறிக்காது. கீர்த்தி என்பது பெரும்பாலும் புகழை மட்டுமே குறிக்கும். ஆனால் சீர்த்தி என்பது புகழ் மாத்திரமல்ல, செல்வத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடியது. சீர் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, சீர் சீர் கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அங்கெல்லாம் அந்த சீர் என்பது எல்லா பேறுகளையும் குறிக்கிறது. செல்வம், மற்ற சௌகரியங்கள் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியது அந்த சீர் என்ற வார்த்தை. அதில் புகழ் என்ற ஒரு அர்த்தமும் அடங்கியிருக்கிறது. எனவே சீர்த்தி என்பது செல்வங்கள் போன்றவற்றையும் சேர்த்து குறிக்கும், இங்கு புகழை குறித்து வந்திருக்கிறது. சரி. அதே போல சென்னின்றது தலை தானே? ஆமாம்மா, சென்னி சரியா. பூவார் சென்னி புயங்கன், பூவார் சென்னி புயங்கப் பெருமான் என்றெல்லாம் மாணிக்கவாசகர் பாடுவார். என் சென்னி மன்னி திகழுமே என்றெல்லாம் சொல்லுவார். சிவபெருமானுடைய பாதத்தில் என்னுடைய சென்னி மன்னி திகழும் என்று சொல்லுவார். தலையை குறிப்பதற்கு சென்னி என்ற வார்த்தை பல இடங்களில் திருவாசகத்தில் வந்திருக்கிறது. சென்னி பத்து என்ற ஒரு பதிகமே அதில் இருக்கிறது. சரி ஐயா. ஐயா, நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. நம்ம ஆ சரி முடிச்சுக்கலாம்.